ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. திருப்பாவையில் திருமால் திருநாமம் என்ற தலைப்பில் இந்த மாதத்தில் எம்பெருமானின் பல திவ்ய நாமங்களின் வைபவத்தை இந்த குழுமம் மூலமாக நாம் அனுபவித்து வருகின்றோம். இன்று சிற்றம் சிறுகாலே பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் மனமுருகிப் பேசிய திருநாமமாம் கோவிந்தா என்னும் திருநாமத்தின் அர்த்தத்தை பார்ப்போம். ஆண்டாள் தம்மை திருவாயர் பாடியில் இருந்த ஆய்ச்சிமார்களில் ஒருவராக நினைத்துக் கொண்டு மார்கழி நோன்பு நோற்பவளாக அனுகாரம் செய்து அருளிச் செய்த பாசுரங்கள்தான் திருப்பாவை பாசுரம். இந்த பாசுரங்களில் ஆண்டாள் ஆட்சியராக இருந்த நிலையில் பேசிய கடைசி பாசுரம் இந்த சிற்றம் சிறுகாலே பாசுரம். இந்த நூலின் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயண நாமத்தைச் சொல்லி ஆரம்பிக்கின்றாள் ஆண்டாள். இதன் கடைசி பாசுரமான சிற்றம் சிறுகாலே பாசுரத்தில் கோவிந்த நாமத்தைச் சொல்லி இந்த கிரந்தத்தை தலை கட்டுகின்றாள். நாராயணன் வேறு கோவிந்தன் வேறு அல்ல, நாராயணனேதான் கோவிந்தன் என்பதை இங்கு தெரிவிக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். நாராயணன் என்று நான்கு எழுத்துக்களால் சொல்லப்படுபவனேதான் கோவிந்தன் என்பதாக மூன்று எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றார் என்பதுதான் இங்கு தாத்பரியம். கோவிந்தா என்னும் இந்த திருநாமத்தால் ஆண்டாள் தொடர்ந்து மூன்று பாசுரங்களில் கூடாரை பாசுரம், கரவை பாசுரம், சிற்றம் சிறுகாலே பாசுரம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாசுரங்களில் எம்பெருமானை அழைக்கின்றார். கரவைகள் பாசுரமும் சிற்றம் சிறுகாலே பாசுரமும் துவயத்தின் அர்த்தத்தை தெரிவிப்பதாக உள்ளது என்று பெரியோர்கள் வியாக்கியானம் செய்துள்ளார்கள். துவயத்தின் பூர்வ கண்டார்த்தம் கரவைகள் பாசுரம், உத்தர கண்டார்த்தம் சிற்றம் சிறுகாலே பாசுரம் என்பது பெரியோர்களின் வார்த்தை. எல்லா பலத்தையும் கொடுப்பவராகவும் எல்லா புருஷார்த்தமாகவும் திகழ்பவன் கோவிந்தன் ஒருவனே என்பதைத்தான் இந்த பாசுரத்தில் கோவிந்த நாமத்தாலே ஆண்டாள் குறிப்பிடுகின்றார். ஆர்த்த ரக்ஷணத்திற்காகவே ஏற்பட்ட திருநாமம் கோவிந்த நாமம். திரௌபதி ராஜசபையிலே மானபங்கப்படுத்தப்படுகின்றாள். அந்த சமயத்தில் அவளது ஐந்து கணவன்மார்களும் ஒன்றும் செய்ய இயலாமல் இருக்கின்றனர். அவர்கள் மட்டுமா, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் போன்ற மகான்கள் கூட எதுவும் செய்யாமல் அமர்ந்திருக்கின்றனர். அந்த சமயத்தில் திரௌபதி பட்ட வேதனை அவளுக்குதான் தெரியும். அவ தீர்மானம் பண்ற, எந்த திருநாமத்தை சொன்னி கண்ணனை கூப்பிட்டால் உடனே பலன் கிடைக்குமோ அந்த திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது எங்கோ உள்ள கண்ணனை கோவிந்தா என்று அழைத்தாள். அவளுக்கு ரக்ஷணம் ஏற்பட்டது. கோவிந்தேதி யதாக்ரந்ததி என்று பெருமாளே சொல்லுகின்றார். சொற்களுக்கெல்லாம் மேலெழுந்தவாரியான அர்த்தம் இது மேம்பொருள் என்று சொல்லப்படும். உட்பொருள் தாத்பரியார்த்தம் என்று இரண்டு வகையாக பொருள் கொள்ளுவது வழக்கம். இப்பொழுது ஆட்சிமார்கள் சொல்லுகிறார்கள், இதுநாள் வரை நாங்கள் கோவிந்த நாமத்திற்கு மேம்பொருளை மாத்திரமே கொண்டு உன்னிடத்தில் பலவற்றை பிரார்த்தித்தோம், இப்பொழுது நாங்கள் அந்த நிலையில் இல்லை, கோவிந்த நாமத்தின் உட்பொருளையும் அறிந்து கொண்டுள்ளோம், தாத்பரியார்த்தத்தை அறிந்து கொண்டுள்ளோம், இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதற்கு கண்ணன் கேட்கின்றார், இப்படி கோவிந்த சப்தத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றனவா என்ன என்று. ஆம், இருக்கின்றது. இதில் முதல் அர்த்தம் சொல்லுகின்றோம், கோவிந்தா கோ என்று சொன்னால் பசு மாடுகள். கோவிந்தா சப்தத்திற்கு மாடுகளை ரட்சிப்பவன், மாடுகளுக்கு ரட்சகனாக இருப்பவன், பாலகனாக இருப்பவன் என்கிற பொருள். இந்த பொருளை கொண்டுதான் உன்னிடத்தில் நாங்கள் இதுவரையில் பிரார்த்தித்தோம், சங்கம் வேண்டும், பறை வேண்டும், பல்லாண்டிசைப்பார் வேண்டும், கோல விளக்கு வேண்டும், கொடி வேண்டும், விதானம் வேண்டும் என்றெல்லாம். இப்பொழுது கோவிந்த சப்தத்தின் தாத்பரியார்த்தம் எங்களுக்கு தெரிந்துவிட்டது, இனி நாங்கள் அவற்றை கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். அப்ப நானும் இதுவரைக்கும் கோவிந்த சப்தத்திற்கு மாடுகளை ரட்சிப்பவன் என்றுதான் பொருள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், இதைத் தவிர வேற ஒரு பொருள் இருக்கின்றதா என்று கண்ணன் கேட்கிறார். நான் நினைத்த பொருளைதான் இந்திரனும் சொல்லி எனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினான். இந்திரன் சொல்லும் பொழுது நான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து இந்திரனாக இருந்து கொண்டு தேவேந்திரனாக நான் திகழ்கின்றேன், நீ கோவர்தனகிரியை எடுத்து இந்த பசுக்களையும் பசுக்களை சார்ந்தவற்றையும் கோபாலகர்களையும் ரட்சித்ததனால் நீ கோவிந்தனாக ஆகின்றாய் என்று கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினார். ஆகையால் நானும் நினைத்துக் கொண்டிருப்பது கோவிந்த சப்தத்திற்கு கோக்களை ரட்சிப்பவன், பசுக்களை மேய்ப்பவன், பசுக்களுக்கு பாலகனாக இருப்பவன் என்பதுதான். இதைத் தவிர வேறு ஒரு அர்த்தம் வேற இருக்கின்றதா என்ன என்று கண்ணனுக்கே ஒரு சந்தேகம் வருதா, அதை நீங்களே சொல்லுங்களேன்னு ஆட்சிமார்களை பார்த்து கண்ணன் சொல்லுகின்றார். அப்பொழுது இவர்கள் சொல்லுகின்றார், மறுபடியும் கோவிந்தா என்று அழைத்து சொல்லுகின்றார்கள். கண்ணா, உனக்கு தெரியாது, நீ பசுக்கள் பின்னாடியே போய்கொண்டு இருப்பதால் உன்னுடைய உண்மையான நிலையை நீ மறந்து விட்டாயோ என்னமோ தெரியவில்லை, ஆனால் கோவிந்த சப்தத்தின் வாஸ்தவார்த்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம், நீ கேள் என்றார். கோ என்றால் பூமி. எங்களைப் போன்ற அபலையான பூமாதேவியை ரசாதலத்திலிருந்து மீட்டுக் கொடுத்த வராகஸ்வரூபியான எம்பெருமான் தான் கோவிந்தன் என்று. நாங்களும் சம்சார சாகரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம், எங்களை ரட்சிப்பவன் நீதான், எங்களையும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீட்கப் போகின்றவன் நீதான் என்பதனால் உன்னை கோவிந்தா என்று கூப்பிடுகின்றோம் என்றுகிறார். கோ என்றால் வாக்கு, வேத சப்தங்கள். வேத சப்தங்களால் அறியப்படுபவன் கோவிந்தன், நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக திகழ்பவன் கோவிந்தன். அவன் யாரு? நீ மறந்தாலும் நீதான் சாட்சாத் பரபிரம்மமாக திகழ்பவன் என்று சொல்லுகின்றாள் இங்கு. கோ என்றால் வேத சப்தங்கள், வேதங்கள் எல்லாம் சொல்லலாம். அந்த வேதங்களை மதுகைட்டபர்களிடத்தில் இருந்து மீட்டுக் கொடுத்தவன் கோவிந்தன். ஹயக்ரீவனாக திகழ்பவன். அவன் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி வேதத்தை மீட்டுக் கொடுத்ததனாலும், மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டுக் கொடுத்ததனாலும் அவன் கோவிந்தன் என்று சொல்லப்படுகின்றான். ஹயக்ரீவன் தான் கோவிந்தன், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் கோவிந்தன். சப்தராசிகளிலே இவையெல்லாம் நல்ல சப்தங்கள், இவையெல்லாம் தீய சப்தங்கள் என்று பிரித்து உபதேசம் பண்ணினவர், ஹம்சரூபமாக அவதாரம் பண்ணினவர் கோவிந்தன் தான். இப்படி எவ்வளவோ அர்த்தங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கோவிந்த நாமாவனுடைய தாத்பரியார்த்தத்தை இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம். இனி நாங்கள் உன்னிடத்தில் இந்த லோகத்தில் வரக்கூடிய சுகத்தையோ அல்லது சொர்க்காதி சுகத்தையோ நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் விரும்புவது எல்லாம் பரம புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவம்தான். அதை கொடுப்பவனும் நீதான், அதுவாக பரிபூர்ண பிரம்மமாகவும் இருப்பவரும் நீதான் என்றுதான் இந்த பாசுரத்தில் கோவிந்தா என்கிற சப்தத்திற்கு ஆண்டாள் பொருள் கூறுகின்றாள். இந்த கோவிந்த நாமம் திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானுக்கே உரித்தானது என்று சொல்லலாம். அங்குதான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா என்று எப்பொழுதும் ஸ்ரீனிவாசனை இந்த மூன்று எழுத்துக்களாலே மக்கள் எல்லோரும் துதிக்கின்றனர். அது மட்டுமில்ல, சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். கோவிந்த சப்தத்தாலே சொல்லப்படுபவன் கண்ணன். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு என்று திருவேங்கடமலையைச் சொல்லும் மங்களாசாசனம் செய்யும் பொழுது அந்த கண்ணன் அடியினை கண்ணனாக திகழ்பவன் சீனிவாசன். தொதுபசதனா தத்யசோவா மகா பிரளயேபிவா விதரதி நிஜம் பாதாம்போஜம் ரிஷாச்சல சேகரஹா என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் அருளிச் செய்கின்றார். திருவேங்கடமுடையானை அணுகும் பொழுது எல்லோரும் பரம புருஷார்த்தமாம் மோட்சத்தையே விரும்பி அணுகுவது இல்லை. அவரவர்களுக்கு தேவையானதை இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐகிக பலன்களையும் விரும்பிதான் வருகிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த பெருமாளுடைய சேவையினாலே உண்மை நிலையை அறிந்து அவர்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கின்றாள் தயாதேவி என்று சொல்லுகின்றாள். இங்கும் கோபியர்களும் இதுநாள் வரை ஐகிக பலன்களை விரும்புபவர்களாக இருந்தனர். இப்பொழுது எப்பொழுதும் பிரியாமல் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தை என்று சொல்லக்கூடிய எல்லா நிலையிலும் கைங்கரியம் செய்வதாகிய புருஷார்த்தத்தை விரும்புகின்றாள். அதையும் கொடுப்பவராக கோவிந்தன் திகழ்கின்றார் என்பதேதான் இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் கோவிந்த நாமத்திற்கு சொல்லும் பொருள் ஆகும். இந்த கோவிந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணி ஆண்டாள் வழியில் நாமும் சகல புருஷார்த்தங்களையும் பெற்று பரம புருஷார்த்தமாம் எம்பெருமானை அடைவோமாக. இதுதான் நமக்கு பிரார்த்தனை. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. Thank you.